ജ്ഞാനാനന്ദമയം ദേവം നിർമ്മലസ്ഫടികാകൃതിം ആധാരം സർവവിദ്യാനാം അയഗ്രീവമുപാസ്മഹേ ശ്രീലക്ഷ്മീവല്ലഭാരംഭാം വികനോമി മധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാമംഗളെടുമതി ഉൾപ്പെടെയുള്ളയോത്തിയെന്നും മണിനകത്തുളകണിത്തും വിളക്കും ജ്യോതി ുളത്തിൽ കോർ വിളക്കായി തോന്തി വെൺമുഴുതും മുയക്കൊണ്ട വീരം തന്നെ ശങ്കരിടും കർമുകിലി രാമൻ തന്നെ തില്ല നഗർ തിരുച്ചിത്രകൂടം തന്നു എങ്കൾ തനിമുതൽ വഞ്ഞം പെരുമാൻ തന്നെ എൻ്റെ കൊലോകൻ കുളിരക്കാണുനാളേ ദിവ്യപ്രബന്ധം ആഴ്വാഴ്കൾ അരുളിച്ചേൽ இன்று ஒரு இரச்சல் லங்கைக்கு தூது சென்ற திருவடி பிராட்டியை கண்டு சக்கரவர்த்தி திருமகன் கூறிய சில அடையாளங்களை கூறி கணையாலை கொடுத்து மகிழ்வித்ததாக பெரியாழ்வார் திருமொழியிலே நெறிந்த கருங்கொழல் என்ற ஒரு அற்புதமான பிரபந்தம் வருகிறது. இதிலே இன்றைய ஈரச்சொல் சீரணிந்த தோழமை. இன்றைய ஈரச்சொல் சீரணிந்த தோழமை. சீரணிந்த தோழமை அற்புதமான தொடர். சீரணிந்த தோழமை எம்பெருமான் 10 அவதாரங்கள் எடுத்தார். அதிலே ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் எண்ணி எண்ணி மகிழக்கூடியவை. அப்போதிக்கப்போது ஆறா அமுதமாக ஆனந்தம் அளிப்பவை. இந்த ராமாவதாரத்தை பற்றி அதிகமாக பெரியாழ்வார் அனுபவிக்கவில்லை. இங்கே அடையாளமாக ஒரு பதிகத்தை அனுபவிக்கிறார். நிறைந்த கருங்கோளல் மடவாய் நின்னடியின் விண்ணப்பம் என்று தொடங்குகிறது. அதிலே வாரணிந்த முளை மடவாய் வைகிதேவி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் கூறணிந்த வேல்வலவன் புகனோடும் கங்கை கண்ணில் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓரடையாளம். சீரணிந்த தோழமை கொண்டது யாரோடு? புகனோடும். எங்கே? கங்கை கண்ணில். புகனோடு தோழமை கொண்டது ஓர் அடையாளம் என்று இங்கே அற்புதமாக பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். சீரணிந்த தோழமை என்றால் சிறப்பு மிகுந்த தோழமை. தோழமை கொண்டான் காட்டிலே 4 தம்பிகளை பெற்றார், 3 தம்பிகளை பெற்றார். ராமனுக்கு உடன் பிறந்த தம்பியர் 3 பேர், லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன். காட்டிலே கிடைத்த தம்பியர் 3 பேர், குகன் சுக்ரீவன் வீடனன். இதிலே குகனுடைய தோழமையை கொண்டாடி பேசுகிறார்கள் அடியார்கள் எல்லாம். சீரணிந்த தோழமை, சீரணிந்த தோழமை. சுக்ரீவன் தோழந்தான், விபீஷணன் தோழந்தான், குகனும் தோழந்தான். ஆனால் குகனுடைய பெருமையை அற்புதமாக அனுபவிக்கிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவருக்கு இறங்கி இன்னொரு சுரந்து என்றார் திருமங்கையாழ்வார். புகன் அன்பே வடிவானவன். சுக்ரீவனிடத்திலே அன்பு இருந்தது, விபீஷனிடத்திலே அன்பு இருந்தது. ஆனால் புகன் அன்பாகவே இருந்தால் தாயை விட மிக சிறந்தவன் என்று பேசுகிறார்கள் புகனை பற்றி. தாயினும் நல்லான் ஆத்மசகா என்கிறார் வால்மீகி. காரணம், கல்லா மனத்தனான வேடனான குகன்

அதனால்தான் அந்த குகனுடைய அன்பை சொல்லும் போது ஆழ்வார் ஒரே வரியிலே சொல்லுகிறார், சீரணிந்த தோழமை கொண்டது மூரடைய கூரணிந்த வேல்வளவன் புகனோடும் கங்கை நன்னி. குகன் பாரதன் வரும்போது கோபம் வருகிறது, அவளுக்கு என்னை கடந்து போகக்கூடிய விட முடியும் போய் விடுவார்களா என்று நினைக்கிறார். ஆனால் அதே குகன் ராமதாசனாக ராம தந்தையாக வருகிறான் தெரிந்த உடனேயே இப்படியே ஊழி விடுகிறான். பார்க்கிறான், நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான். பரதன் யார் என்று தெரியாது, ஆனால் அருகிலே வரும்பொழுது ராமனைப் போலவே கண், ராமனைப் போலவே முகம், ராமனைப் போலவே மூக்கு, ராமனைப் போலவே உருவம். நாட்கணக்கிலேதான் அவர்கள் வித்தியாசமாக பிறந்தார். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான், தவவேகம் தலை கொண்டான் துன்பமொரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான் எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பென்ற. ராமனுடைய தம்பி என்பதனாலே அன்பு அதிகமாகிறது. வெறும் பரதனுக்கு மதிப்பு கொடுத்தானோ தெரியாது, இன்னும் மனிதனே வந்து விட்டா நற்கலையின் முனையானே மாசடைந்த மெய்யானே நற்கலையின் மதியென்ன நகையின் இந்த முகத்தானே கற்கனிய கணிகின்ற துயரானை கண்ணுற்றால் விற்கை நின்று இடை வீழ விண்முற்று நின்று ஒழிந்தார். பரதன் அருகிலே வந்து விட்டான், பரதனின் நிலைமை பிரிந்துவிட்டது. அவன் அரசனாக வரவில்லை, ஆக்கிரமிப்பாளனாக வரவில்லை, தொண்டனாக ராமதாசனாக ராமனுக்கு கீழ்ப்படிந்தவனாக அருளாளனாக ராமனைப் போலவே தாழிலும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமே கொண்டவனாக ஒருவரை பார்த்த உடனே உருவுகிறது, அப்படியே மாறிவிடுகிறான். எந்த புகன் காலனிடம் யாரு கடந்து இவர் போவாரோ என்று சொன்னவன், இவன் நான் கொல்லப்போகிறேன் நினைத்தவன் இப்பொழுது ராமனுடைய தாசனாக ராமனுடைய அன்பு தம்பியாக இருப்பதை பார்த்த உடனே இவன் அவனுக்கு அடிமையாகிறான். செய்குவன் அடிமை உருவுகிறார். தாயுரை கொண்டு தாவை உதவிய தலனி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி. தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்மை திவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போது புகழினோய் தன்மை கண்டார் ஆயிரம் ராமனின் கேளாவரோ தெரியினம்மா, ஆயிரம் ராமனின் கேளாவரோ தெரியினம்மா. ஒரு ராமனை சந்தித்து ஒரு ராமனை சிந்தித்து ஒரு ராமனை வந்தித்து ஒரு ராமனுக்கே அற்பணமாக இருந்த புகழ் இப்பொழுது அந்த பரதனை பார்த்த உடனே, பவ்யமான பரதனை பார்த்த உடனே ஆயிரம் ராமனின் கேளாவரோ, ஆயிரம் ராமர் சேர்ந்தாலும் உனக்கு நிகழில்லை என்று சொல்லி கவனிக்க வேண்டும். எம்பெருமாநிலத்திலே இருக்கும் பக்தியானது, பெருமாநிலத்திலே இருக்கும் அன்பானது பாகவதத்திலே பெருக வேண்டும். இதுதான் வைணவத்தின் உயிர்ப்பான குழந்தை. அதுதான் மதுர கவி காட்டிய தொல்வழியே நல்வழி என்று தேசிகன் பேசுவான். அப்படியே பரதாழ்வார் பரத நம்பியிடம் சரண்டர்னு சொல்லுவார்கள், கம்ப்ளீட் சரண்டர், தீர்க்க சரணாகதி. காலிலே விழுகிறான், தொழுகிறான், அழுகிறான், எழுகிறான். எனவேதான் சீரனிந்த தோழமை கொண்டது மோரடையாளோ. உகனுடைய நட்பு சுக்ரீவன் அரச குலத்தைச் சேர்ந்தவன், விபீஷணன் அரக்கனாயினும் அரக்க குலத்து அரச குலத்தையே சேர்ந்தவன். ஆனால் குகன் வேடன், எழுத்தறி இல்லாதவன், காட்டிலே வாழ்பவன். அப்படிப்பட்டவனை ராமபிரான் முதன் முதலிலே பார்த்து காட்டில் நீ எனக்கு தம்பி என்று சொன்ன உடனே அந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள். கம்பநாடன் உகப்படலம் என்று தனியான ஒரு படலத்தை ஒதுக்கி ரொம்ப அற்புதமாக ராமாயணத்தை காட்டுகிறார். ஆகவே அந்த குகனுடைய பெருமையை அற்புதமாக இங்கே அடையாளமாக காட்டுகிறார் நம்முடைய பெரிய ஆழ்வர். மீண்டும் அந்த பாடலை பார்ப்போம். பாரந்த முலை மடவாய் வைதேவி விண்ணப்பம் பேரணிந்த அயோத்தியருகோன் பெருந்தேவி கெட்டருளாய் கூரணிந்த வேறு வரவன் புகனோடு கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டது மோரடைய அவன் எப்படிப்பட்டவன்? பேரணிந்த அயோத்தியோர்கோம். இவன் யாரு? கூரணிந்த வேல்வலவன். கானுடைய வாழ்க்கை கடனாய் வைத்து என்று சொல்லுவார்கள். காட்டிலே வாழக்கூடிய உகனோடு கங்கையிலே நட்பு கொண்டான் என்பதை அடையாளமாக சொல்லி இது சீதா திராட்டி அசோகத்திலே இருந்த பொழுது பல அடையாளங்களை சொல்லுகிறார். செறிந்த சிலை குடிதவத்தை சிதைத்தது ஓர் அடையாளம், மல்லிகை மாமாவை கொண்டு அங்கு ஆர்த்தது ஓர் அடையாளம், இலக்குமன் தன்னோடும் அங்கு ஏகியது அடையாளம், பான்மொழியாய் பரத நம்பி பணிந்தது ஓர் அடையாளம், அத்திரமே அதன் கண்ணை அறுத்தது ஓர் அடையாளம், பின்னே அங்கு லக்குமணன் பிரிந்தது ஓர் அடையாளம், இப்படி பல அடையாளங்களை சொல்லி உண்மையான அடையாளமாகிய ஆழியை கடையாளியை இறுதியிலே கொடுக்கிறான் ஆஞ்சநேயப் பெருமான். ஆகவே அப்படிப்பட்ட சீரழிந்த தோழமையை நாமும் சிந்தித்து சிந்தித்து எம்பெருமானுடைய அருளை பெறுவோம் என்று சொல்லி நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திருமே பூமகளாதன் புரிந்திரு நன்மையை புண்மையை நாவும் புகண்டிடுமோ தினமர் பொய்கையில் மினிடத்தென்றும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டினமார் தெழவாய் தொழிசு வகுதாரண்யமே மங்களாதாகரவரை மதாச்சாரிய புரோகம் சர்வைஷபூர் வைராச்சாரிய லட்சுமி வல்லவ சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்களம்.